శివాంకటనాభార్యః కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి అసద్గురుప్రాయం. இந்த சாம்பிராய அதிகரணத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இந்த முமுக்ஷு தன்னுடைய ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கலந்தனாம். அப்போ தன்னுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாவை எங்க தியாகம் பண்றோம், அதை விட நம்ம முடியும், அது எங்க விடுறோம், அதாவது ஸ்தூல தேகத்தை விடலாம், அப்பவே அனைத்து கர்மாக்களையும் விட்டுடலாம். அல்லது அங்க வாழ்க்கையா ரெண்டு விதமா இருக்கு, ஒண்ணு ஸ்தூல தேகத்தை எப்ப விடுறானோ அப்பவே எல்லாத்தையும் விட்டுறதா ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பிரஜாநதியை தாண்டி அதன் பிறகு தன்னுடைய கர்மாக்களை விட்டுறான் அப்படின்னு இன்னொரு இடத்துல இருக்கு. சாக்கியாயனிகம் அவரி சாந்தோக்கியம் இதெல்லாம் சொல்லச்ச ஸ்தூல தேகத்தை விடச்சேவே. அதே கௌசேரி மண்டலத்துல பிரஜாநதியை தாண்டின உன்னதான் இவன் புண்ணியபாபங்களை விடுறான் அப்படின்னு இருக்கு. இதுல எந்த இடத்துலயும் விடுறான், ரெண்டு இடத்துலயுமா அல்லது ஒரே இடத்துலயா அப்படின்னு கேள்வி கேட்டு, ரெண்டு இடத்துலயுமே எடுத்து போட்டுமே என சொல்லி சொல்லிவிடுச்சு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு புறப்பட்டு சொன்னான். அது கிடையாது, ரெண்டு இடத்துலயும் சொன்னாக்கா விரோதம் வரும். ஏன் அப்படின்னா, இங்கேந்து கிளம்பினாக்கா அனுபவிக்க வேண்டிய எந்த புண்ணியபாபமும் இல்லையே. ஏன்னா சரீரம் இருந்ததுன்னாக்கா அவனுக்கு புண்ணியபாபம் இருக்கும்னு அர்த்தம். இவனுக்காக புண்ணியபாபம்ன்றதே இல்லாததுனாலதான் மோட்சத்துக்கு கிளம்புறான், அர்ச்சிராஜி வாழ்க்கத்துல போறான். அதனால இவனுக்கு அங்க கிடையவே கிடையாது, அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் இல்லாததுனால இவன் எல்லாத்திலையுமே சூழதேகான் எல்லா புண்ணியபாபர கர்மாக்களையும் சூழ்நிலையத்தை விடுத்ததுனா விடுறான் அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்லி முடிச்சான். அதன் பேர்ல இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், அழகான கேள்வி. இதனாலதான் தேசியத்துல என் அதிக சாராவளிக்கே ஒரு மகாத்வம் என்ன கேள்வி கேட்கிற, இப்ப இங்கே புண்ணியபாபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான், புண்ணியபாபங்கள் எல்லாத்தையும் விட்டாச்சு, விட்டுட்டாக்கா சூழதேகத்தை விட்ட மாத்திரத்துல உடனேயே பெருமாளுடைய பரியங்கத்துல போய் உட்கார்ந்துடும், என்ன கிரமம்? அதை விட்டுட்டு இங்கேன்னு கிளம்பினா அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போனா ஒரு இடத்துல போய் விசிராந்தி அடைஞ்சான், அதுக்கப்புறம் அங்க அத்தனை பேரும் இவனை கௌரவிக்கிறா, அதுக்கப்புறம் விரஜாநதி, அங்க ஸ்நானம், அதன் பிறகு அங்க கிடைக்கிறாத கடந்துட்டு அதன் பிறகு இவன் பெருமாளுடைய பரியங்கத்துல போய் அங்க உட்கார்றான். பெருமாள் கேட்கிறி சத்தியமஸ்மி அகமஸ்மி அப்படின்லாம் அங்க பெருமாள் கேள்வி கேட்கிறார், யார் நீ? நான் சத்தியமாக இருக்கிறேன், நான் நானாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்? நேற்று பிறகு தான் நான் கர்மவசியனா இருந்தேன், இப்ப எப்படி ஆகிட்டும் தெரியுமோ, தேவரீருக்கு சர்வாத்மா சேஷமா வந்துட்டேன், என் சுரூபமே நான். அதனால உங்ககிட்ட விகாரம் இல்லாமல் தேவரியருடைய திருக்கல்யாண குணங்களையும் தேவரியருடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த அனுபவத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த அர்த்தம் துணிக்க எல்லாம் சொல்ல போறான்னு இருக்கு. இப்ப என்ன கேள்வி, இவன் தான் இங்க எல்லா கர்மங்களையும் விட்டாலும் இல்லையோ, விட்டுட்ட உடனே இந்த பரியங்க பிராப்தின்றது பெருமாளுடைய பெருமாள் அடையிறதுன்றது அந்த புண்ணியபாபத்தை விட்டவுடனே அடையட்டுமே, எதுக்கோ இவ்வளவு தூரம் கதி 12 ஆதிவாகிகள் அர்ச்சில் கஸ்வோத பக்ஷஸ்திர உலகினம் பத்தரோ மாதரிஸ்வா மாத்தண்டத்தார் கேத்தகா அப்படின்லாம் சொல்லி 12 பேர் பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, அதுக்கப்புறம் இது இது வருது உத்தராயண தேவதை, சமஸ்வர தேவதை, ஆதித்யன், சந்திரன், இப்படி 12 பேர். இதெல்லாம் எதுக்கு? பன்னெண்டு பேரோட கூட போ, அந்த கத்தியெல்லாம் வெத்தமாச்சு. எப்ப இவன் புண்ணியபாபங்களை விட்டுட்டானோ அப்பவே தேகம் போயிடுச்சு, உடனே இவனுக்கு புண்ணியம் எல்லா இதுவும் போயிடவே சுத்தமான ஆத்மஸ்வரூபம் வந்துருச்சு. தன்னுடைய ஆயுள் போது சுரூபமா போயிட்டதுனால இவன் நேர பெருமாளுடைய பரியங்கத்தில் தானே உட்காரணும். அதை விட்டுட்டு எதுக்கோ தானே இவ்வளவு தூரம் போறான். இது போக வேண்டியதே இல்லையே, இதெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏன்னா இவனுடைய சுரூபமே தான் முடிவுட்டேன். இந்த புண்ணியபாபுரம் கர்ம விஷயத்தும் போயிட்டேன். போன உடனே போன வாரம் எங்க மாமனார் சுவாமி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு, அதனால அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சுந்தையில பிறந்த, காஞ்சிபுரத்துல வந்துட்டார், இங்கேயே வளர்ந்த, 9 வயசுலயே அது வேதாத்தியனம் புனை நாயே வேதாத்தியனம் ஆரம்பிச்சார். அண்ணா திருமணிகள் ரெண்டு பேர் ராமலட்சுமணாலே சொல்லுவார். அப்படியே புருசை பிரதர்ஸ், புருசை பிராத்தாக்கள், புருசை சகோதரர்கள் அப்படின்னு இவன் 4 பேர் அண்ணா திருமணிகள். ரெண்டு பேர் மாத்திரம் ஒன்னா அத்தியனம் பண்ணா. அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு தாமர கைங்கரியம், திருவாரூட்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணாலும் அதன் பிறகு பாருங்க என்ன பண்ணா அப்படின்னா அந்த பாராயணம் அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சா. இன்னைக்கு பாராயணம் இது பண்ண போறேன்னு உங்களுக்கு அத்தியனம் எவ்வளவு ஆச்சோ அவ்வளவு பாராயணம் பண்ணிட்டு வந்துருவான். அப்படி ஆரம்பித்த பாராயணம் 75 வருஷங்கள், எத்தனையோ பேர் அத்தியனம் பண்ணுவாள்லாம். அந்த ஊர்ல போனா பணம் கிடைக்கும் அப்படின்னா போயிருக்கலாம். ஏன்னா அவன் வாழ்க்கை வசதி எல்லாருக்கும் அந்த மனோபாவம் வரல. நான் வாழ தொடர்ந்து சொல்ல மாட்டோம், யாருமேலும் தொடர்ந்து கிடையாது. எல்லாரும் மகான்கள், அத்தியனம் பண்ணவெல்லாம் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்தங்கிற நம்ம ஆழ்வார். அப்படிப்பட்ட மகான்கள் அத்தியனம் பண்ணவெல்லாம் அவ எந்த ஊருக்கு போனாலும் சரி, வைசாகோத்சவம், பவித்ரோத்சவம், அத்தியனோத்சவம் அப்படின்னா எல்லாரும் ஊர் வந்து வாய்ந்து, அதுவும் தொண்ட மண்டல வேதியர் வாழவே எங்கிட்ட சில பேர் என்கிட்ட சண்டை போடுவார். எங்க போறாரு அப்படின்னா, எங்க பெருமாள், எங்க தேவ பெருமாள், நாங்க சுஷ்யவாஜனம் சொல்லாம உள்ள வந்துருவாரா கருட செய்ய அன்னைக்கு சுஷ்யவாஜனம் சொல்லிட்டு கிளம்புவார். அது நம்மாழ்வார் சன்னி தாண்டி ஏன்னா ஆழ்வார் பிரச்சனை உண்டு, அன்னைக்கு ஆழ்வார் மரியாதை உண்டு. அந்த மனாழ்வார் சன்னி கிட்ட வரைச்ச அந்த இது முடிஞ்சிடும். அது வரைக்கும் சுஷ்யவாஜனம், அதுக்கப்புறம் திருப்பி கிரமம். ஆனந்தமா இருக்கும் அந்த கோஷ்டி. கர்த்தால வேலையில 4 மணிக்கு புறப்பாடா சின்ன, அதை கேட்டுட்டே சிரமியமா போனோம். நல்ல ஒரு மோட்சம் வாழ்ந்தாக்கா இத கோட்டு அப்படியே போயிட மாட்டோமா பெருமாள்கிட்ட அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் வருவா. எங்க மாமனாரும் எங்க சின்ன மாமனாரும் இந்த ஊர்லயே இருந்தா 75 வருஷம், 9 வயசுல 16 வயசுல அத்தியனம் முடிஞ்சது. எங்க மாமனாருக்கு 89 வருஷத்துல பிறந்து வச்சுட்டேன். நான் எங்க மாமனார்னு சொல்லல, புருசை ஸ்ரீபாட்ச சிம்மாசன் நடாது ஸ்ரீநிவாச வரதாச்சாரிய சுவாமி, எல்லாருக்கும் எங்க ஐயாவ சுவாமிக்கும் நாவல்பாக்கம் பெரிய சுவாமிக்கும் பரம பிரீதி பாத்திரம். அந்த பெரிய சுவாமி கிட்டதான் இவருக்கு சரணாகதி. இத நீங்களே சொல்லுவீங்க, இந்த மாதிரி பெரியவாருடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தை மாமனார் ரொம்ப உடம்புல திருமணி ரொம்ப உடம்பு இதுவா படுத்து ரொம்ப உடம்பு இதுவாப்படுத்து. அந்த சமயத்துல நாவல்பாக்கம் பெரிய சுவாமி கிட்ட போய் பிரார்த்தித்தாலும் ரொம்ப முடியல. சன்னியாசம் இந்த மாதிரி இப்ப போன் எல்லாம் கிடையாது, சந்தையெல்லாம் அடிச்சா எப்ப போகுமோ எப்ப பண்ணுவாரோ தெரியாது. அதனால நாவல்பாக்கம் பெரிய சுவாமி அது சரணாதி பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பொதுல உபநயம் ஆயிடுச்சு. சுவாமி கிட்ட போய் உபநயம் ஆயிடுத்து சமாதானம் பண்ணணும்னு பிரார்த்திச்சா. சுவாமி சாத்தியம், நீங்கெல்லாம் ஆண்டவன் சிஷ்யார், அப்ப ஏதோ உடம்பு சரியில்லைன்றதுனால நான் பரஞ்சாசம் பண்ணிட்டேன், இப்ப என்ன இப்ப நான் பண்ண மாட்டேன், உங்க ஆச்சாரியர் ஆண்டவன், அப்ப ஆகூர் ஆண்டவன் எழுந்தார், அவர்கிட்ட போய் பஞ்சாமஸ்காரம் பண்ணிக்கோங்க, இதான் கிரமம் சொன்னேரம். சுவாமி ஆனந்தமா சொல்லுவார், இதோ வர வர ரோஹிணி வந்துடுறது. இன்னைக்கு வீட்டில் சதயம் ஆயிடுச்சு, இன்னும் 7 நாள்ல வைகாசி ரோஹிணி பெரிய சுவாமி தனுஷத்தம். அப்படிப்பட்ட மகான் அவ்வளவு அழகா சாத்தியம். இந்த காலத்துல சிஷ்யா கிடைச்சாலே போரும் இருப்பார். ஆனா சுவாமியோ அதெல்லாம் கிடையாது, உங்க ஆச்சாரியார் ஆண்டவன் ஆசிரமிக்காரா, அவகிட்ட போய் சமாதானம் பண்ணிக்கோ. அப்புறம் ஆகூர் ஆண்டவன் மாமனார் சுபாஷன் ஆச்சு. அப்படி அந்த இதுல 16 வயசுல அத்தியனம் முடிஞ்சு தேவப்பெருமாள் கேங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா 89 தனுஷத்திரம், 75 வருஷத்துக்கு பாராயணம். போன வருஷம் 1 வருஷம் முன்னாடி பரியந்தம் அத்திவரதரை போய் சேர்த்து சொல்லிட்டார். மூணு வாட்டி அத்திவரதரை சேர்த்துருக்கார், இவர் மூணு வாட்டி அத்திவரதரை சேர்த்துருக்கார். முதல் வாட்டி சேர்த்து நிழலா இருக்கான், ஏன்னா அஞ்சு வயசோ ஆறு வயசோ தெரியாது. ரெண்டாவது வாட்டி சேர்த்தது அற்புதமான ஞாபகம் 79. இப்போ பெருமாள் பக்கத்துல அர்ச்சகால் நிக்கிற ஸ்தானத்துல அவர் நிக்க வச்சுட்டார், அவ்வளவு ஒண்ணா பெருமாள் சேர்த்திருக்காரு. அப்படிப்பட்டவர் 2 மாசம் கோமா ஸ்டேஜில் இருந்தார். ஆண்டவன் கேட்டார், தேவ பெருமாள் கோதரமே பிறந்து, தேவ பெருமாள் கோதரமே அத்தியனம் பண்ணி, தேவ பெருமாள் கோதரமே பாராயணம் பண்ணேரே, தன் ஜீவனத்தையே அவருக்கு ஒப்படைச்சேரு, ஏன் அவருக்கு உடம்பு எப்படி வந்தது என்ன தாரத்தமோ தெரியாது. அல்லாடினார், 2 மாசம் நினைவு இல்லை, அப்படி அல்லாடி பரவாயில்ல பெருமாள். ஆனால் எங்க மச்சினர் அழகா சொன்னார், பரமபதநாதனுக்கு ரொம்ப ஆசை எங்கிட்ட வந்து பாராயணம் பண்ணிருக்கு, ஆனா தேவ பெருமாளுக்கு பிடிக்கலையாம். இத்தனை வருஷமா இங்கேயே பாராயணம் பண்ணவருக்கு நான் எப்படி அனுப்புவேன், நான் அனுப்ப முடியாதுன்னு தேறான் பெருமாள். அதனாலதான் இவ்வளவு நாள் எடுத்து பிடிச்சிட்டு இருந்தேன், இங்க இருந்து கிளம்பினார். இன்னைக்கு கார்த்தால முகுந்தகிரி ஏபிஎம் சுவாமி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் சொல்றார் என்கிட்ட போன்ல, சுவாமி இனிமேல் தேவ பெருமாள் நேர பார்த்து நேர மாட்டார், திரும்பி திரும்பி பார்த்து போவேன், புருஷ சுவாமி வரலையே, புருஷ சுவாமி 75 வருஷமா அவர் இல்லாம நான் பாராயணத்துக்கே புறப்பாடு எனக்கு ஆகாது, அவர் இல்லாம எனக்கு புறப்பாடு இருக்காது அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துன்னு போவார் அவர் அப்படின்னு முகந்து கேட்ட காத்தால. அந்த மாதிரி பெருமாள் பெருமாள் பெருமாள் என பெருமாள் சேவிக்கிறது கத்துக் கொடுத்தது எங்க மாமன என அழிச்சு போவேன். பெருமாள நேர சேவிச்சா ஒரு அழகு, பின்னழகு சேவிச்சா ஒரு அழகு, சைட்ல சேவிச்சா ஒரு அழகு, இந்த சைட்ல சேவிச்சா அழகு, புறப்பாடு கிளம்பச்ச அது ஒரு அழகு, திரும்ப காண தனி அழகு, புறப்பாடு ஆச்ச அண்ணா வாடாத அற்புதமான புஷ்பம், திரும்ப காண வாடி போன புஷ்பம், ஆனா வாடாத இருக்கச்ச ஒரு அழகு பெருமாளுக்கு. அவன் வாட மாட்டானே, அவன் என்னைக்கு மலர்ந்திருப்பானே, அப்படிப்பட்ட பெருமான் அவனை சேவிச்சு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு பக்கத்துல வந்து சேவிச்சு போவேன். எங்கிட்ட சொல்ற வைசா சுவாமி கால் முடியல என உட்காதையும் கஷ்டப்பட்டு ஆக்ஷன் போயிடுவேன், அவ்வளவு ஆசை கோட்டி ஆச்சு பக்கத்துல போயிட்டு முதல் கோஷ்டில வருவேன். அந்த மாதிரி அவ போன வாரம் கிளம்பிட்ட, போன வாரம் அவ தாயார் சொல்லுவேன் இது எல்லாரும் சொல்ற தாயார் அவர் உடம்பு முடியாம பிறந்தாலும் அம்மாவை பார்த்து சொல்றாம், மாடி நீ ஏதாவது உற்சவம் நடக்கச்ச போயிட போற, வைசாசத்துலாம் போயிடாத, அது பரியந்தம் வைசாசம் முடிகிற பரியந்தம் உடம்பு எப்படியா பிடிச்சின்று, என்ன வைசாசம் நான் பாராயணத்துக்கு போனோம், நம்ம பெருமாளுக்கு நான் பாராயணம் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு வேணும். அப்படிப்பட்டவன் மோகினி அலங்கார தண்ணிக்கு போயிட்டார், அஞ்சாம் நாள் தண்ணிக்கு அவன் அம்மாவை சொல்லிட்டு இருந்த என்ன பெருமாளுக்கு ஆசை அழிச்சின்னு போயிட்டேன். அந்த மாதிரி பெருமாள் பெருமாள் பெருமாள் இருந்த கஷ்டப்பட்ட பரவிச்சிட்ட நிச்சயமா அர்ச்சராதி கணங்கள்லாம் எல்லாரையுமே அழிச்சின்னு போவா, இவரை இன்னும் விசேஷமா அழிச்சின்னு போவா. ஏதோ சமகாயின் ஆஸ்தே அப்படின்லாம் உபநாட சொல்றது, அந்த மாதிரி சாமகானத்தோட இவரை எழுந்தள்ள பண்ணிட்டு போவா, போய் பிரஜா நதியில போய் திருத்தா மாட வைப்பா. அங்கே இருந்து காந்தி இந்த தேவ பெருமாள் தான் அங்க பரவா சேவன ஆள் இருக்கான், அவனுடைய மடையில தேவ போன்று வேணாம் உட்கார்ந்து அங்க பெருமாள் கேட்ப, இதுதான் வைபவம். எங்க மாமனார்னு நான் சொல்லல, எங்க மாமனார்னு சொல்லல, எத்தனையோ பேர் போறா எல்லாரை பத்தியும் நான் சொல்லல, பரம சிவகிருஷ்ணவர் பெரும் பாகவதர் பரம விதேயர் கலாபேதமே பார்க்க மாட்டேன், எப்படி வேதத்துல ஈடுபாடோ அந்த மாதிரி பிரபந்தத்துல நம்மாழ்வார் சாதம் நடக்கும், அவகாசம் கிடைக்கலாம் கோட்டைக்கு போயிட்டு வந்துருவேன், இவர் போல என்ன வரலாம் கேட்பா, புரிதல் வரதாச்சாரம் வேலையே வரலன்னு போய் அங்கேருந்து பிரசாதம் பார்த்தவர் கோயில் பெருமாள் பிரசாதம் விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிட்டு வேற எங்க பெருமாள் பிரசாதம், அதுவும் தேவ பிரமாள் பிரசாதம், தேவ பிரமாள் பிரசாதமும் சூப்பர் தேசியின் பிரசாதமும் எந்த பிரசாதம் கொடுத்தாலும் விஷமா இருந்தா கூட சாப்பிட்டு அப்படிதான் இவாள் நான் வளர்த்திருக்கா தெரியவா. அப்படிப்பட்டவர் அவர் இங்கேருந்து கிளம்பி அங்க போற இவரோ வேதம் வேதம் வேதம் வந்து வருது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் திருமான் திருப்பாதம் சொல்றார்கள். அப்படி இவர் நேரவே பெருமான் தொடங்கிடுறாரு, என்ன இவரே வேதம் வல்லவராச்சு. அப்படிப்பட்டவர் கலங்கி போயிட்டார். அவருக்கு நேர பெருமான் மடியில உட்கார வேண்டும் தானே, என்னதுக்கு அரசியலாதி கதி, அதெல்லாம் இல்லாம நேர போய் அடைஞ்சுள்ளாமே. ஏன் அதுக்கோசரம் பெருமாள் இப்படி படுத்தின, எதுக்கோசரம் இப்படி அவ்வளவு தூரம் போகணும்? அதனால இப்ப அவன் போர்பட்சி கேட்கிறான், இவன் கணக்க இந்த ஸ்தூல தேகத்திலேயே எல்லா புண்ணியபாபரூப கர்மாக்களையும் ஒரு உத்தவர் அப்படின்னு சொன்னாக்கா இவர் அவ்வளவு தூரம் போக வேண்டாமே. அர்ச்சராஜகதியே வேண்டாம், பிரஜானதியும் வேண்டாம், நேர போய் அப்படி அடுத்த கஷணம் பெறுவோம் அப்படின்னு உட்காந்து. அதுதான கிரமம். நம்ம சேவைக்கு போவோம், நம்ம ஸ்ரீவைஷ்ணவாட சுரூபத்தோட அந்த கிருதா கிருதெல்லாம் இல்லாம பரணதர்மம் எல்லாம் எட்டுன்னு சொன்னாக்கா நமக்கு சாத்துக்குண சேவை கிடைக்கும் மலையில. அப்படியே அவ அந்த ஜீயர் வந்து அரிசன் போவ நேர போய் நிறுத்தி வச்சுக்குவான். அப்படிதான் சிவகை பண்ணலாம். அந்த மாதிரிதானே இவர் போகணும். சாதாரண மனுஷாதான் என்னென்னவோ டூ காம்ப்ளெக்ஸ்ல 4 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் இருந்து வரா. அதே இதுவானக்கா நேர நேரா போய் நிறுத்தி பிரமாத சிரிச்சு வந்துடுறோம் மகாத்மான் வழியா. அந்த மாதிரி நேரம் போக வேண்டியதுதானே. ஏன் இவ்வளவு இவருக்கு இது வருது, கஷ்டம் ஏன் வருது, எதுக்கு இதை மாதிரி கொடுக்கற? இந்த மாதிரி அர்ச்சராதிகாரிகள் கர்மாலாம் போயிடுத்து, இப்படி கர்மாலாம் போயிடவே இவர் நேரம் போய் உட்கார வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இந்த சுவாமி இங்க கிளம்பி இத்தனை 12 அர்ச்சராதி தேவதைகள் அவர்லாம் நிச்சயம் சொல்ல போற 4 அத்தியாயம் 3 பாகத்துல அந்த தேவதைகள் இருந்தாலும் பண்ணிட்டு போறா. அத்தனை வழியும் கடந்து பிரஜாநதியை தாண்டி அங்க போய் திருத்தாமாடி அதன் பிறகு திவ்யாத்ம சுரூபத்தோட பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் கல்யாண குணங்களையும் அனுபவிக்க போற. இது எதுக்கு இப்படி எல்லாம் வியர்த்தமா போயிடுவே? அதனால நீங்க இத மாதிரியே சொல்லுங்களேன், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நீங்க இப்படி சொல்றீங்கோ? மது ஒரே சமயத்துல எல்லாம் ஸ்தூல தேகத்தை உடைச்சவே எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது விரோதம் வருதே. இந்த விரோதம் வருது, விரோதம் வந்துருவே. எப்படி வேதத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரியே இதை அங்கீகரிச்சுன்னு போகலாவே. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க இப்படி மாத்துறீங்களோ அப்படின்னு போர்பட்சி கேள்வி கேட்கிறோம். அதுக்கு இந்த இதுக்கு பதில் சாய்க்கிற, அதுக்கு பதில் சாய்க்கிற என்ன சொல்றேன்னா வந்து இது வந்து ஏற்கனவே அது என் சொல்றதுக்கு விஞ்ஞாபிச்சிருக்கேன். நீ சொல்றதுனா கரெக்ட், சரியான விஷயம். அதாவது சூழ தேகம் உடச்சவே இவனுடைய புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் அனைத்துமே போயிடுறது அப்படிங்கறது உண்மைதான், உண்மை. ஆனால் புண்ணியபாபூர்வ கர்மா எல்லாம் போயிடுதுன்னு சொன்னா கூட இந்த புண்ணியபாபம் ரூப கர்மாவனுடைய சக்தி மூணு விதமா இருக்கு. அந்த மூணு விதமான சக்தியில ஏற்கனவே சபையில இந்த அதிகரனுடைய 1999 என்ன ஞாபகம் இருக்கு, 98 பெங்களூர்ல திரிபுரம் ஆசிரமத்துல பங்குனி புஷ்யம் அதுல விஷயம் சொல்றேன். இந்த அதிகரன் சார் அவருடைய சோகத்தை விஞ்ஞாபிச்சு அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயம் விசாரம் வந்துச்சு. அப்ப சிவசங்கர் சார் சச்ச நீ அதிகரன் சாராவளையும் என்ன மரணம் பண்ணிருக்க, தொடர்பு பண்ணி வச்சிருக்க, நீ சொன்ன பிரமாணம் எங்களுக்கு அதனையும் வந்து தேசியம் சாட்சிக்காக கேள்வியே கிடையாது யோசிக்கணும் அப்படின்னு சச்ச என்ன சார் ஆண்டவர் என்ன சச்ச விஷ்ணுவட்டம் பெரிய ஆண்டவன் இவன் சூழதேகத்தை விட்டுட்டு கிளம்புறான், பிரஜாநதி அச்சராதிகதியில போறான், பிரஜாநதியிலையும் போறான், தாண்டான், தீர்த்தமாடுறான், எல்லாம் இருக்கு. அதுவே பணதசையா இருக்கட்டுமே, அதுவே பணதசை, அதுவே பணமா இருந்துட்டு போட்டுமே, அது ஆண்டவனுடைய திருவுள்ளம். என்எஸ்ஆர் சுவாமியும் வரதாச்சார சுவாமியும் அழகா ஒரு விஷயம் சொன்னான், சிவசங்கராச்சார சுவாமியும் அதான் திருவுள்ளம், அவரும் சாட்சியார் இந்த விஷயத்தை. என்ன அப்படின்னாக்கா, அப்ப அவதான் மகான்கள் பரீட்சாதிகாரி தான் இந்த பட்சம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த விஷயத்த அழகா சாத்திய அவர்தான் சொன்னீங்க. கர்மாவுக்கு மூணு சக்தி. ஒண்ணு, நம்ம எந்த கர்மாவை நம்ம அனுஷ்டிச்சோமோ அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும். அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது போக்திருத்தம். அந்த போக்கியத்தை அனுபவிக்கணும். நல்லது பண்ணா நல்லது அனுபவம், கெடுதல் பண்ணா கெட்ட அனுபவம். அந்த முதல் சக்தி அது. ரெண்டாவது, நம்ம எந்த பாபத்தையோ புண்ணியத்தையோ பண்ணமோ அதுக்கு சஜாத்தியமான ஒரு புண்ணியத்தையோ பாபத்தையோ நம்மள அனுபவிக்க வச்சு பண்ண வச்சிடும். பாபம் பிரஜாம் நாசயதி கிரேமானம் புனப்புனகான் அட்ட பிரஜகா புனரா பாபமே புனராரபதே நகா அப்படின்னு வரும். அதாவது நம்ம பாபத்தை பண்ணிட்டே இருக்கும் நித்தியப்படி. இப்படி பண்றதுனால நம்ம எந்த பாபத்தை பண்ணணுமோ நமக்கு ஞானம் அழுங்கி போயிடும். அதனால திருப்பி திருப்பி பாபத்தையே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சமானமான சஜாத்தியமான பாபமோ அல்லது இன்னும் மட்டமான ரொம்ப மோசமான பாபத்தையோ பண்ணிட்டே இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். நம்ம எந்த பாபத்தை பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு பாபத்தை சஜாத்தியமான பாபத்தை பண்ண வச்சிடும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன சக்தின்னாக்கா, ஞானத்தை சங்கோச்சப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த சங்கோச்ச சக்தி என்று மூணு விதமான சக்திகள். அதுல முதல் ரெண்டு சக்தி ஸ்தூல தேகத்தை விடுறது போயிடுறது, ஸ்தூல தேகத்தை விடுறது போயிடுறது. அதாவது அந்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறது, அது முடிஞ்சு போயிடுச்சு நம்ம வாழ்க்கை. ரெண்டாவது என்ன, நம்ம எந்த கர்மாவை பண்ணமோ அந்த கர்மாவுக்கு சஜாத்தியமான இன்னொரு கர்மாவை ஆரம்பிக்கிறது ருச்சி உண்டாயிடும். அதாவது தலைக்கு மேல ஜான் போன என்ன, மனம் போன என்னன்னு அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் இன்னொரு தப்பு பண்ணிட்டு போனா என்ன ஆயிடும், அந்த மாதிரி ஒரு சிந்தனையில திருப்பி திருப்பி தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது ரெண்டாவது. இந்த ரெண்டு சக்திகளும் கர்மாவனுடைய ரெண்டு சக்திகள், அவைகள் இந்த இதுல போயிடுறது ஸ்தூல தேகத்தை விடச்சே. மூணாவதுன்றது ஞான சங்கோஜம். அந்த ஞான சங்கோஜம் மாத்திரம் அப்ப அங்க இருக்கு, அந்த அர்த்தராதிகதியில போகச்ச அது இருக்கு. அதனாலதான் நமக்கு சூக்ம சரீரமும் வர்றது கூட. சூக்ம சரீரம், அந்த சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு நாம போறோம். நம்மள அவ எழுந்தருளை பண்ணிட்டு போறா, அவர்கள் சம்வாதம் இருக்கு, பேசுறதெல்லாம் இருக்கு. இவங்க நம்ம பேசிட்டு போறோமோ அதுக்கெல்லாம் உடம்புல தான் பேச முடியும். சூக்ஷமான சரீரம் இருக்கு, சூழ சரீரம் போயிடுது, சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தை எடுத்துட்டு அந்த சரீரம் சுகதுக்கம் இதெல்லாம் அனுபவிக்காது. இந்த மாதிரி பேசும் கதிக்கு வழி, கதிக்கு அந்த இந்த சரீரம் தான் தான் போக முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஞான சங்கோஜமே இருக்கு. அந்த ஞான சங்கோஜமா நமக்கு வந்துருக்கு பேரு. அந்த ஞான சங்கோஜம்ன்ற ஒரு கர்மசக்தி இருக்குமோ அது பிரஜாநதி போறப்படி என்ன இருக்கு. பிரஜாநதியை தாண்டின உடனேதான், பிரஜாநதியை தாண்டின உடனேதான் இவனுக்கு அந்த ஞான சங்கோச சக்தி போகும். ஞான சங்கோஜத்தை பண்றதே அந்த கர்மசக்தியானது போகும். அது போயிடுத்துனாக்க அப்பதான் சர்வாத்மனா இவன் சுதந்திரனா மாறிடுறான். சர்வாத்மனாக சுதந்திரன், எப்படிப்பட்ட சுதந்திரன்? கர்ம விஷயத்தும் இல்லை. கர்மா அவனுடைய மூணு சக்திகளும் போயிடுச்சு. மூணு சக்திகளும் போயிடவே அவன் நிம்மதியா இருக்கான், ஆனந்தமா இருக்கான். போய் அவன் அப்பதான் பரியங்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். ஏன்னா இது வந்து கேள்விக்கு அழகான கேள்வி கேட்டான். இந்த சூழதேகத்தை விட்டாலே அனைத்து கர்மாக்களும் உட்கார்ந்தன் அர்த்தம். அவடனே பரியங்கம் போக வேண்டியதானே கேட்டான். ஆனா போல உபனிடத்து இப்படிதான் சொல்றது. நம்ம போற வழியெல்லாம் சொல்லிடுச்சு. ஆனந்தமான நதி, அங்க ஒரு விருஷம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது. ஒரு ஆலமரம் அங்க இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி போறதுக்கு உழைதிக்கு வருஷத்து. பரியங்க வித்தியன்னு பேர் இருக்கு, பரியங்க வித்தியன்னு அதுக்கு பேரு. அது அழகா நம்ம சொல்லி கொடுக்கறது. அதனால அத்தனையும் உபனிடம் சொல்லெடுத்தோம்னாக்க அதுக்கு மாத்துக்கிறதே கிடையாது. அதனால இவன் கர்மாவப்படுறதும் உண்மை, சூழதேகத்தும் உண்மை, இப்ப சூக்ம சரீரம் போறதும் உண்மை. அது மாதிரி அர்ச்சராதிகதியில போய் பிரஜானதி பரியந்தம் போய் அங்க தீர்த்தம் ஆடிட்டு கருத்தால் கடந்தன்னு சொல்லிக்கிறார், அதுவும் உண்மை. ஆனால் அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். அந்த காரணமானது ஞான சங்கோஷம், ஞான சங்கோஷம் ஆகிற ஒரு கர்மாவனுடைய பயன், அதற்கு கர்ம கர்மசக்தியினுடைய சேஷம், அது இருக்கிறதுனாலதான் இவனால எங்கேயுமே போக முடியல. அது சூக்ஷமான கர்மாவனுடைய சம்ஸ்காரம், கர்மாவனுடைய சூக்ஷமான ஒரு இது இருக்கு. அதனால அது கர்மாவனுடைய சக்தி, ஞானத்தை சங்கோஜப்படுத்தக்கூடிய சக்தி அது. அது இல்லைன்னாக்கா அவனுக்கு அவ்வளவு தூரம் வராது. ஏதோ பகவான் நிகரம் இருக்கு, எம்பெருமான் நிகரம் பண்றான். இத வந்து எப்படின்னாக்கா சுவாமி சாய்கிறார், லகுர் தண்டஹா லகுர் சிக்ஷா ராஜபுத்திராபராதவத்து அப்படிங்கிறார் அபராதம் தெரியாத. அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எல்லாம் வந்து நிறைய தப்பு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுறோம். அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நம்ம பண்ணின சின்ன சின்ன அபச்சாரங்கள் இதெல்லாம் உத்தர திசையில, உத்தர திசையில பண்றோம். உத்தர திசையில பண்றதுனால நாம பண்ண தப்புக்கு பலத்தை அனுபவிக்கிறேன். இப்போ நாம பண்ண தப்புக்கு இந்த சின்ன சின்ன அபராதம் நமக்கு பிரமாணத்துக்கு இருக்கிற சிக்ஷைகள், ராஜபுத்திர அபராதம். சாதாரண அபராதம் பண்ண அவனை இது பண்றது எப்படி? ராஜகுமாரன் அவன் அபராதம் பண்ணாக்க அவனை தண்டிக்கிறது எப்படி? அந்த மாதிரி அது அப்படின்னு சாய்க்கிறார். அத மாதிரி பெருமாள் நம்மளை சிக்ஷிக்கிறார். ஏதோ உங்களுக்கு சூக்ஷமா ஏதோ ஒரு அந்த கர்மாவனுடைய சக்தி இருக்கு சூக்ஷமா, அதுதான் ஞான சங்கோச சக்தி. அந்த ஞான சங்கோச சக்தி தான் இங்க இந்த மாதிரி போறது அப்படின்னுட்டு வரதாச்சாரிய சுவாமியும் என்எஸ்ஆர் சுவாமியும் அத மாதிரி சிவஸ்வரங்காச்சாரிய சுவாமியும் ஆண்டவன் எல்லாரும் உனக்கு இச்ச விஷயம். அதுல ஆண்டவன் சாதிச்சது அபூர்வமான ஒரு விஷயம் அது. ஆண்டவன் என்ன சொன்னார்? இதுவே படத்தை செய்யினார் வாஸ்தவமானது. ஏன்னா சூழதேகம் எப்படியானாலும் பிராகிருத சரீரம், ஆனால் சூக்ம சரீரம் இருக்கு பாருங்க அது அப்ராகிருத சரீரம். உத்தம சுவாமி சாட்சி பெருமாள பரியங்கத்துல போய் உட்கார்ற பரியங்கம் பிரதாபீதே சம்சார சூத்திரமே அடப்படுது நாலாவத்தியாயத்துல. அதனால பெருமாள் அடைகிற பரியந்தம் நமக்கு சம்சார உபதேசம் இருக்கு, சம்சாரி அப்படின்னு உண்டு. அது சம்சாரித்தம் எப்படி? ஏதோ ஒரு நிகரம் பெருமாளுடைய நிகரம். அந்த நிகரம் எதுனாக்க இந்த மாதிரி ஞான சங்கோஜம். அந்த ஞான சங்கோஜத்துக்கு எது எது இது அப்படின்னா பிரயோஜனம் அப்படின்னா கர்மசக்தி, கர்மசக்தி. அது கர்மாவனுடைய சூக்ஷமான ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அது அனுவர்த்திக்கிறதுனாலதான் நமக்கு ஞானசங்கோஜம் இருக்கு. அத பரியந்தம் இவன் போறதெல்லாம் அர்த்தராதிகதி நித்தியசூரிய எழுந்தருள பண்ணுவா, நல்ல வேதங்கள்லாம் இருக்கும், வேத கோஷம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டு ஆனந்தமா போவான். இங்க ஒருத்தர் போயிட்டு அன்னைக்கு எங்க மாமனார் பிரபுஷ்டர் அத்தனை ஸ்திரீகள் என் கிரகணி அவருடைய பொண்ணோதியோ என் மாட்டு பொண்ணு மாமனாருடைய மாட்டு பொண்ணு இன்னும் எங்க சின்ன மாமனார் சுசந்தோ எல்லாரும் வந்து அழகா அழகா அழகா இங்க இந்த சூழ தேகத்தை விட்டுட்டு போயிட்டேன். சூழதேகத்தை பார்த்துட்டு அவள்லாம் இவாள்லாம் அழகா, நம்மளாம் கர்மவசியாள், நமக்கு அழகுதான் வரும். யாரை பார்த்து ஆச்சாரிய பரமபிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவு வேதாந்தம் வாசித்தாலும் சரி, நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரிதான் சிந்தனை வரும், மனசுல அழகுதான் வரும், ஏக்கம் வரும். ஐயோ சுவாமி ஐயா வாசமாயி பரமபிச்ச அப்படி எழுதேன், ஸ்ரீமுட்டான பரமபிச்ச அப்படி, என்எஸ்ஆர் சுவாமி பரமபிச்ச அப்படி. ஏன் அப்படின்னா நமக்கு அவள்லாம் ஆச்சாரியா, அவ இல்லாம இருக்க முடியலையே, அவ்வளவு கஷ்டமானது. காரணம் என்னன்னா நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, அதனால அழகும் அழக சத்தத்து தான் இந்த சூழ தேகம் கேட்கறது. ஆனால் இதான் பரதசை பாருங்க, என்ன அழகான தெளிவா பண்றான். இந்த சூழ தேகத்தை பார்த்துட்டு வரலாம் அழகா, சூக்ம தேகத்தோட எங்க மாமனார் கலந்து போனேன், ஐயா சுவாமி கலந்து போனேன், என்ன சுவாமி ஆண்டவன் எல்லாரும் மகான்கள், யாராரு பிரபன்னாலோ பக்தியோக நிஷ்டாலோ யாராவது கலந்து போனாலோ அவன் அத்தனை பேரையும் சூக்ம சரீரத்தோட எழுந்தருள பண்ணிட்டு போறான் நித்த சூரியர்கள். அழுக சப்தம் இல்ல, எந்த பக்கம் பார்த்தாலும் வேத கோஷமா ஆனந்த கோஷமா ஜெயகோஷமா எல்லாருக்கு சதன்மாராக சதன் சூர்ணம் மஸ்தாக சதன் பாசம் எத்தனை சொல்றது தோஷிக்கப்பட்டது. அந்த மாதிரி அவள்லாம் புத்தத்தெல்லாம் வாரி வாரி இறக்கிறாளாம். சுப்பராம விரும்பி எதே பிரம்மலோகம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சகா சாமபிஹி உன்னியதே பிரம்மலோகம். அந்த முக்தனானவன் சாமபிஹி உன்னியதே சாமவேதங்களால சாமவேத தேவதைகள் அவள்லாம் எழுந்துள்ள பண்ண போறாளாம். அதே மாதிரி சாமபிஹி உன்னியதே சாமவித்சக உன்னியதே சாம சாமகானத்தோடு கூட எழுந்துள்ள பண்ண போறார். சா சாமபிஹி உன்னியதே சாமனாக்க சாந்தனம், அழகான சாந்தனமான வசனங்கள், நல்ல அதாவது மனசுக்கு இன்பமா இருக்கக்கூடிய ஆனந்தமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பேச்சுக்கள். பொதுவா ஐயோ போயிட்டே ஐயோ அப்படி அப்படின்னு அழுதோம்னாக்க அவளுக்கு இது கஷ்டம். அதே ஆனந்தமா எழுந்துள்ள வேணும். தேவதையை சேவிக்கிறேன், ஆனந்தமா இருக்கு தேவதையை பார்த்தாக்கா எவ்வளவு நற்பால யோத்தியர் வாழும் பராசரம் முற்றவும் நற்பாலு பீத்தனன் நான்முகனால் பெற்ற நாட்டுடையங்கிற நம்மாழ்வார். அந்த மாதிரி எல்லாரும் ஆனந்தப்படுறானாம். எப்பேற்பட்ட முத்தர் வந்துட்டு வைஷ்ணவர் வந்துட்டு முத்தாத்மா பெருமாள் உபவிக்கவர் இவர் பிரபன்னர் இவர் பக்தர் எம்பெருமானத்தோடு இவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட மகான்களை பார்த்து சேவிச்சு சேவிச்ச வாய்ஷம் போறார் சாந்த்வனம். அதனால சகா சாமபிஹி உன்னியதே சாமவேதங்களால் சாமவேத தேவதைகளால் எழுந்தருள பண்ணப்படுகிறார் இந்த முக்தர். சசாமபிஹி சாமங்களோடு சேர்ந்து சாமகானம் கேட்டுட்டே இருக்கான், எந்த பக்கம் பார்த்தாலும் சாமகானமா அதை கேட்டுட்டே எழுந்துள்ளா இந்த முக்தர். அதே மாதிரி சகா சாமபிஹி சாந்தன வசனி சுதப்பிரகாசிகளை தாக்கிறார்கள். சாந்தன வசனங்களால இவர் எழுந்துள்ள பண்ணப்படுகிறார். அந்த மாதிரி போற இது படது செய்யின ஆண்டவன் படது செய் என்ன அழகா இருக்கு. ஆச்சாரியாளர்கள் நிர்வாகங்கள் தான் பார்ப்போம். சுவாமி சாய்க்கிறதோ இந்திரமான சாய்க்கிறதோ ஆலந்தார் சாய்க்கிறதோ நாதமுடிகள் சாய்க்கிறதோ நம்ம சாய்க்கிறதோ எல்லாம் மூலமே இதுதான். இவாள்லாம் சாய்க்கிறாருனாக்க அதெல்லாம் வச்சுட்டு நமக்கு ஆண்டவனோ அழிங்கரோ முருகர் சுவாமியோ ஐயாவாசமோ எண்ணத்தார் சுவாமியோ வரதாசார் சுவாமியோ வலைபேட்ட சுவாமியோ சிவசாங்காச்சாரோ எல்லா மகான்களும் பிளத மாட்டார். என்ன பிரிவா அனுகிரகிக்கிறாளோ அதையே சொல்லுவார். அதனால இதுதான் உத்தேசம். எனக்கு இவ்வளவு தூரம் விளம்பமா அடையிறான், எம்பெருமான் அடையறதுக்கு உனக்கு விளம்பம் உண்டாகிறது அப்படின்னாக்க அதுக்கு மூல காரணம் இதுதான். என்னது கர்மாவனுடைய ஒரு சக்தி இருக்கு. மூணு சக்தியில ஞான சங்கோச சக்தியும் ஒண்ணு இருக்கு. அந்த ஞான சங்கோச சக்தி தான் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது. அப்படி பண்ணி வைக்கவே தான் அவ்வளவு விளம்பம் வர்றது தாமதமாது. எனக்கு நேரவே உட்கார்ந்து விடலாம். இதுவும் ஒரு ஆனந்தம், இதுவும் ஒரு ஆனந்தம். கோயிலுக்கு போறோம், பெருமாள் தேருக்கு இருந்துள்ள பெருமாள் பெருமாள் மேலே கருடதேவ இருந்து விடுவார். போய் எப்ப பொறுப்பாடும் எப்ப பொறுப்பாடாக காத்துன்னு தான் இருப்போம். அந்த சமயம் காத்துன்னு இருக்கவே அப்ப பெருமாள் கிட்ட போறதுக்கு பொறுப்பாடானதான் முடியும். கிட்ட போறது ரொம்ப சமமா இருக்கும். அதை பொறுப்பாடாதுன்னு நம்ம காத்துட்டு இருக்க முடியும். அந்த மாதிரிதான் இது. இது ஒரு ஆனந்தம். கோயில் உள்ள உட்காந்துருக்குமே அது ஒரு ஆனந்தம். ஸ்ரீ விஷ்ணுவோட சேர்ந்து இருக்கும் அது ஒரு ஆனந்தம். எந்த பக்கம் பார்த்தாலும் அதா கோவிந்தா ரங்கா ரங்கா அப்படின்னு கூப்பிடுறாளே இது ஒரு ஆனந்தம். இதை கேட்கிறமே சப்தங்களே ஆனந்தமா இருக்கே. எவ்வளவு நல்ல சப்தங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் எவ்வளவோ கஷ்டம். நம்ம பொன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவா, உஷா கலர்ஷிக்கு மாட்டா கோரமா இருப்பா அப்படின்லாம் இருப்பா. ஆனால் பெருமாள் புறப்பாடாகிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இடிச்சாலும் பரவாயில்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு வரான்னாக்க ஒரே ஒரு உத்தேசம், அந்த பெருமாளுடைய தேவை கிடைக்காதா, அவன் திருவடியினுடைய சம்பந்தம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம். அந்த ஏங்கின்னு உட்காந்து இருக்கும் பாருங்கோ அத மாதிரி தசை இந்த அர்ச்சராதி தசை. அது நடந்து அந்த இதுல போறது அர்ச்சராதி மார்க்கத்துல போறது. பிரஞ்சாநதி முடிஞ்ச உடனே கடைசியில கிட்ட போய் பெருமாள் நம்ம சேவிக்கிறவங்க போப்பாடாச்சு. அந்த மாதிரி பெருமாள் மடியிலே போய் உட்காந்துருந்தோம். இவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அது நினைச்சு பாருங்கோ எப்பேற்பட்டது அது. இப்பேற்பட்ட அனுபவம். அந்த அனுபவம்லாம் வராதா? நல்ல ஒரு வேதாந்தியா இருந்தா, நல்ல மனசியா இருந்தா இப்ப சேர்ச்சுட்டு இருக்கோம். இந்த சிந்தனை எனக்கு மனதில் தோன்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னு விட்டு இதை படிச்சு முடிச்சுட்டு வந்தேன். இந்த பாடம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போ அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சு புறநாயக சிந்தனை தாகம் எடுக்கிறது தீர்த்தம் கூட வேணும் இருந்தேன் கேட்க உணர்ந்துடுறோம். அத சொல்லுவாரு புசூதிகா வைராக்கியம், பிரயாண வைராக்கியம், மசான வைராக்கியம்வா, அந்த மாதிரி இதெல்லாம் அத மாதிரிதான் இருக்கு. எங்கேயும் போக அத மாதிரிதான் இதுவும் இந்த வைராக்கியம் எல்லாம் இப்ப இருக்கிற வைராக்கியம். காரணம் இந்த உடம்புக்கு நாம எல்லாம் அடிமை ஆயிட்டோம். அதனால அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரணும், அதுதான் ஞான சங்கல சக்தி. அதனாலதான் இவ்வளவு விளம்பரம் உண்டாகிறது. அதுவும் மனதுசையாகவே இருக்கும்ன்றது ஒரு நிர்வாகம். இன்னொன்னு ஞான சக்தியானது, அது ஒரு பகவான் நிக்கிறான். ஞான சங்கல சக்தி அது ஒரு பகவானுடைய நிக்கிறாம, அந்த நிக்கிறவங்க கூட நமக்கு அனுகிரகம். அனுகிரகம்னு என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளை காத்துன்னு கோஞ்சுக்கும்போ அந்த சமயத்துல இந்த அர்த்தராஜ மார்க்கத்தில் வர தேவதைகள் தெரிஞ்சுக்கிறோமே, அவளை சேவிக்கிறோமே, அதுவும் ஒரு சந்தோஷம். அது மாதிரி அங்க போயிட்டு அங்கே இந்த லீலாபூதியும் உருவானோம். லீலாபூதிமான் லோகான் காமான் நீ காமரூபியன் சஞ்சரன் இருக்கு. இந்த லோகங்கள்லாம் கூட வந்து அவன் பாக்குறானா? முதல்ல அவன் இது போக பூமியா பார்த்தான், இப்போ லீலா விபூதியா பார்க்க போறான். ஆயிட்டான், பெரிய உத்தியோகத்துல இருப்போம். முதல்ல நம்ம சாதாரண உத்தியோகத்துல இருப்போம், இப்ப பெரிய உத்தியோகத்துல வந்து அந்த நம்ம உட்காந்து இடத்தையே நம்ம போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அந்த வகையில் நம்ம ஒரு செத்தே வரும். அந்த மாதிரி அது முதல்ல இங்க அல்லாடின்னு இருந்தமே இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வருவோம். அத மாதிரி இதெல்லாம் அதனால ஆனந்தமான அனுபூதி. கர்மாவை ஒரு இடத்துலதான் விடுறான், அது ஸ்தூல தேகத்தோடத்தை தான் அவன் விட்டுடுறான். ஆனால் அந்த வகையில் ரெண்டு கர்மாவுடைய சக்திகள் போகின்றன. ஒரு சக்தி எது அப்படின்னாக்க இந்த போக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சக்தி. இன்னொன்னு சஜாத்தியமான இன்னொரு கர்மாவை உற்பத்தி பண்ணி விட்டுடும், அந்த சக்தி போயிடுறது ரெண்டாயிடுச்சு. மூணாவது சக்தி தான் ஞான சம்பவச்சி சக்தி, அந்த சக்தி தான் பிரஜாநதி பர்யந்தம் இருக்கு. அதனாலதான் இந்த தாமதம் உண்டாகிறது. அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தைக்கிறார். ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். நிசேஷம் கர்மணஸ்யே யஹயதி பிதுஷஹ ஸ்தூல தேஹாந்த மாத்ரே விஸ்ராம்யேத் தஸ்ய தாவத் திரமிதி வச்சோ வாஸ்தவத்வம் கதே ஸ்யாத் கத்வா சம்பத்யதாவிர்பவனமிதி ந சம்போபவீதி இத்யுக்தம் ஸ்யாத்தி சங்கோச்சே மாத்ரே ஸ்திதிகிருத அனுகத சூக்ம சம்ஸ்கார யோக. சொல்ற விதுஷா இந்த பிரம்மத்திற்கானே விதுஷா கர்ம, அவனுடைய கர்ம புண்ணியபாக ரூப கர்ம. இஹ இந்த சம்சாரத்திலேயே இந்த கர்ம, இதாவது சோழ தேகத்தை விடாம பாருங்கோ வியோகம், அது அந்த வியோகம் வரத்தேவே நிசேஷம் நசியத் எதி நிசேஷம் நீதியே கிடையாது, நீதியே இல்லாம எல்லாம் நாசத்தை அடைஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் ஒப்புதான் தொலைதேகத்தை உடச்சவே நிசேஷம், சேஷம்னு மீதி, நிசேஷம்னு மீதியே இல்லாம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான்னாக்கா இது. அப்போ அங்க வாக்கியம் இருக்கு, சசிய தாவதேவ சிரம் யாவன் நவி மோக்ஷியே அத்த சம்பசியன் வாக்கியம். சசிய தாவதேவ சிரம் அவர்கான இந்த முத்தன் அவனுக்கு சிரம்னா நாழிகை, லேட்டாது விளம்பம் தாமதம், இவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம். எவ்வளோ இந்த சரீரத்தை விடுறபடின்னு அத சம்பஸ்யே அதை விட்டுட்டான்னாக்க அகம்னு எடுத்துக்கணும். அகம் அத அதுக்கப்புறம் விட்டுட்டான்னாக்க சித்தூரதேயத்தை விட்டுட்டாக்கா அகம் சம்பஸ்யே நான் பிரமாதம் அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு வாக்கியம் இருக்கே. அந்த வாக்கியத்துக்கு வையத்தியம் உண்டாயிடும். தாமத்திரமிதி வச்சக அந்த வாக்கியம் தோழ தேகாந்த மாத்திரே சாமிய தோழ தேகத்தை விட்டுட்டாக்க அப்பவே முடிஞ்சு போயிடும். உடனே மோட்சத்தை அடைஞ்சிடணும், பெருமானம் அடைஞ்சிடணும். அதனால இந்த மாதிரிதான் இருக்கணும். அதனால சாந்தோக்கியத்துல ஸ்பஷ்டமா சொல்லி கொடுத்துருக்கே. அதனால உடம்பு ஸ்தூல தேகம் இருந்ததுன்னாக்கா மோட்சம் கிடைக்காது. ஸ்தூல தேகம் போயிடுச்சுனாக்கா மோட்சம் கிடைச்சிடணும். அப்ப கர்மாவெல்லாம் ஒப்புதான் நீயே சொல்லிட்டேன். ஸ்தூல தேகத்தை எப்ப விடுறானோ அப்ப புண்ணியதாபூர்வ கர்மாவெல்லாம் இவன் ஒப்பிட்டான் அப்படின்னு நீ சொல்லிட்டேன். சொல்லிடவே எப்ப ஸ்தூல தேகத்தை விடுறானோ உடனே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லப்படுறதுனால இப்பவும் அப்படி இல்லையே. இவன் இங்கே இருந்து கிளம்பி அர்ச்சிராஜ மார்க்கத்துல போறான், அப்பதான் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்றது வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் அர்த்தம் அது தேவையில்லை. இந்த மார்க்கத்துல போறான், அர்ச்சிராஜ மார்க்கத்துல இவன் போய் அதுக்கப்புறம்தான் எம்பெருமானுடைய பரியங்கத்துல போய் உட்கார்றான் அப்படின்னு சொல்றதற்கே அந்த வாக்கியமே வியர்த்தமா போயிடும். அது சித்திக்கவும் சித்திக்காது, சித்திக்கவும் சித்திக்காது. அதனால அப்படி இருந்தா என்ன வந்துருச்சோம் அப்படின்னாக்கா நார்த்தவத்துவம் கதையே கதையே அர்த்தவத்துவம் நசியா பிரயோஜனமே எல்லாம் போயிடும். எந்த மோஷம் தான் கிடைச்சிருச்சா எனக்கு? சுரதேயத்தை விட்டாக்கா கர்மாக்கள் எல்லாம் போயிடும். கர்மாக்களை விட்டான்னாக்கா எனக்கு மோஷம் கிடைச்சிடணும். அப்போ இங்கே இருந்து கிளம்பி அர்ச்சிராஜ மார்க்கத்துல போறது அவாளை தலையெடுத்தா தூக்கின் போகுது ஆயிடுச்சேன். அனைத்து கர்மாக்களையும் விட்டுட்டு நேரம் போய் போகணும், சேஷிட்டு போகணும், ஞாயிறு கழிச்சுன்னு போனோம் அப்படின்னு சொல்லலாமே. இவனும் போக வேண்டாம், அவ்வளவு தூரம் அவளும் ஏழை பண்ணு போக வேண்டாம். இதுவே ஆயிடுச்சு, இதை விட்டுட்டு என்னத்துக்கு கோச்சுரும் இந்த மாதிரி வசனம் சொல்றது? நம்ம சொல்ற பிரகாரம் போனா அப்படிதான் ஆயிடணும். ஆனா பூர்வப்பட்டு சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா பிரஜானதி பரியந்தம் கொஞ்சம் கர்மா இருக்கு, அங்க போனாதான் அந்த கர்மா போறது அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாமே. அதனால வர்த்தமா போயிடுமே. அதனால கத்வா சம்பத்திய சம்பத்தியத்து அவ்வளவு கத்வா போய் அதுக்கப்புறம் சம்பத்திய அடைஞ்சு எந்திரமான அடைஞ்சு அதுக்கப்புறம் ஆவிர் பவனம் ஆவிர் பவனம் பரஞ்சோதிர சம்பத்திய அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதி சம்பத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்லு. இந்த சரீரத்தை கிளம்பி நீச்சமான சரீரம் அதை விட்டுட்டு கிளம்பி அங்கே அவ்வளவு தூரம் போய் அங்க போய் பெருமாளை போய் அடையிறான் அப்படின்னு வாக்கி வாக்கியம் இருக்கே ந சம்பவை ந சம்போபவி அது ந சங்கச்சது அது சரியா இருக்காது, அது தகுதி வாய்ந்தது அல்ல, பொருத்த மற்ற வாக்கியமா போயிடும். ஆனால் அது பொருந்தாது, நான் சம்பவபவி அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா நீ சொல்றது சோழ தேகத்துல கர்மாக்களை விட்டுடணும், விட்டுட்டாக்கா அவனுக்கு புண்ணிய பாபங்கள் எல்லாம் போயிடுது, போயிடுச்சுனாக்கா நேரம் மோட்சத்தை போய் அடைஞ்சிடணும். அதனால இது நடந்து இங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அர்ச்சிராஜமானுக்கு வேண்டாம், அங்க போய் அடைகிறதுலாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. ஆகவே இப்ப இதுக்கு என்ன சமாதானம் சொல்வேன் அப்படின்னு கேட்டா இது நயுக்தம் இது அயுக்தம். இந்த மாதிரி நீ சொன்னியே அது அயுக்தம், நீ கேள்வி கேட்கறதே பொருத்தமற்றது, கேள்வியே சரியன்னு. ஏன்னா நீ சங்கோஜ மாத்திர ஸ்திரிகிறது, நீ சங்கோஜம் ஞான சங்கோஜம் ஞான சங்கோஜத்தை மட்டும் பண்ணக்கூடியது ஸ்திரிகிறது ஸ்திரின்னு இருத்தல் ஞான சங்கோஜத்தை மாத்திரம் இருக்கும்படியா பண்ணக்கூடிய சூக்ம சம்ஸ்கார யோக சூக்மமான ஞான சங்கோஜம் மாத்திர ஹேதுவான கர்மசேஷம் இருக்கு. சூக்ம சம்ஸ்காரம் கர்மாவனுடைய சேஷம் அது சூக்மமா இருக்கு, அது ஞானத்தை ஒன்றி சங்கோஜம் பண்றது. ஞானத்தை ஒன்றி சங்கோஜம் பண்றதுனாலதான் பெருமாளை நேர போய் அடைய முடியலை, உடனே அடைய முடியல. அந்த விளம்பம் அதுதான் காரணம். திதிகத் அனுகதாக அனுகதம் அது அப்படியே தொடர்ந்து வருது, அது அந்த கர்மசேகமானது அவனுக்கு அனுவர்த்திக்கிறது தொடர்ந்து வருது. இது எப்படி வரும்னாக்கா வாக்கியம் தான் காரணம். பரஞ்சோதிர்பசம்பத்தியன் இருக்கு, அர்ச்சிராஜ்கதியும் இருக்கு, அந்த மாதிரி சோழ தேகத்திலே கர்ம குற்றம் இருக்கு. இது எல்லா சுருதிக்கும் சமன்வயப்படுத்துவோம், எல்லா நீ கதவு சாத்தம் பேசு. வந்து இந்த கர்மா இருக்கே, இந்த கர்மாக்கள்லாம், இந்த கர்மாக்கள்லாம் அப்படியே அனுவர்த்திக்கிறது. கர்மாக்கள்லாம் அனுவர்த்திக்கலாம்னாக்கா இந்த மாதிரி இதுவே வராதே. இன்னொன்னு அர்ச்சிதா இங்க முன்னாடி என்ன சொல்லு பாருங்க, தூத்வா சரீரம் மகிழம் பிரதாத்மா அப்படின்னு சொன்னதுனால சரீரத்தை விளைச்ச, சூழ சரீரத்தை விளைச்ச எல்லாத்தையும் விட்டுட்டான், கர்மாக்கள்லாம் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த உபநிடத் வாக்கியம். அதே மாதிரி அர்ச்சிதாதிபதியும் இந்த சுருதியே சொல்லிக் கொடுக்குது உபநிடத். இது ரெண்டு. மூணாவது அவன் சம்பத்திய சேனரூபேன் அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த பெருமாள் அடைஞ்சாதான் ஆவிர்பாவமே வருது எனக்கு, பெருமாள் அடைஞ்சாதான் ஆவிர்பாவமே. அதனால இந்த மூணு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. மூணு வாக்கியத்தை எடுத்துட்டாக்கா சோழதேகம் எடுத்து கர்மா ஒத்துடணும். ஆனா அர்ச்சிதாதிபதி இருக்கு, விளம்பரமும் இருக்கு, அதுக்கப்புறம் பெருமாள் அடைஞ்ச ஒண்ணுதான் உபசம்பத்திய பக்கத்துல போய் தான் அப்பதான் இவனுக்கு வந்து ஆயுர்போத சுரூபனா ஆழ்றாயன். இந்த மூணு சுதிகளையும் சமன்வயப்படுத்தி பார்த்தா அப்ப வந்துடும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு, எம்பெருமான் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் இந்த விளம்பத்தை நமக்கு பண்ணுகிறான். அந்த விளம்பரம் என்னது அப்படின்னு குமார தேசியம் சாய்க்கிற பகவான் நிகிரகம் இருக்கு. ஏதோ பகவான் நிகிரகம் இருக்கு, அந்த பகவான் நிகிரகம் இல்லாம அது இந்த மாதிரி சம்பவிக்காது. விளம்பம் விளம்பம் சம்பவிக்க நம்ம நினைச்சுன்னு சொல்லுவா, நாங்க போன போறோம் அந்த சுவாமி எனக்கு சேவை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போய் அநாயகம் பத்து நான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுன்னு போவோம். அங்க போனோம்னாக்கா ஏதோ ஒண்ணு தடுத்து ரெண்டு மணி நேரம் ட்யூ காம்ப்ளெக்ஸ்ல போட்டுவோம். ஏதோ பகவான் நிகிரகம் இருக்கு லோகத்துல உண்டது, அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைக்கூடாது. ஆகவே இவன் இங்கேருந்து கிளம்புறான், சூழதேகத்தோ சூழதேகத்தை விடைச்ச புண்ணிபாப ரூப கர்மாக்களை விடுறான். எல்லாம் சரி, எல்லாம் சரியா இருந்தாலும் இவனுக்கு ஏதோ ஒரு கர்மசேஷம் இருக்கு. அந்த கர்மசேஷம் இருக்கவே தான் அர்ச்சிராதிபதியா இவன் போக வேண்டியதா இருக்கு. அப்புறம் பிரஜானதி, அதன் பிறகு தீர்த்தம் ஆடுறது, அது தாண்டது, அதன் பிறகு பிரம்மாவுடைய பரியங்கத்துல போய் சேர்றது, அப்பதான் ஆவிர்பூத சுரூபம். இது சுதிகளுடைய கதி. அதனால சூக்ஷ்ம சம்ஸ்கார யோகம் இருக்குன்றதுனால எல்லாம் சரியா போயிடுது. அப்பதான் எம்பெருமான் அடைஞ்சதுதான் அசங்குஜிதமான பிரம்மானுபவ ரூபமான மோட்சம் சித்திக்கும். அசங்கோஜம் இங்க கூட தான் நம்ம பிரமாணம் சேவிக்கணும். தேசியம் சொன்ன வைகுண்ட வாசியத்தை நமே விளையாஷா தேவ பிரமாணம் பார்த்து சொல்ற உன்னை சேவிக்கிறனே இதுவே எனக்கு மோட்சம், ஏன் வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. சுவாமி அவர் சாய்க்கிறார் வைகுண்ட வாசியே எனக்கு அப்படி அபிலாஷ ஆசை இல்லை எனக்கு அப்படின்னா என்னோட மோஷம் வேணா நம்ப வேண்டாம். பெருமாள் சேஷாயுஷபி தேசி தம்பதியா தீட்சாம தீட்சாமையே, எம்பெருமான் எப்போ என்ன திருவள்ள பத்திப்பான் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேனே, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேனே அப்படிங்கிற தேசிகன். அப்படின்னா என்ன அர்த்தம், வைகுண்ட வாசியும் வேணா நேரம் போவாடேன்னு அர்த்தம். இங்கேயும் கிடைக்கிறது பெருமாள் அனுபவம், ஆனால் இங்கேயே எப்படின்னு லீலாவுக்கும் தெரியே அந்த நித்திய போதில் எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாக்கா பல்லாண்டு பாடுறதும் பவான் சொல்றதும் சதா பசந்தி சூறையாகனு சொல்றதும் எவ்வளவு அழகா இருக்கும். அதை சேவிக்கிறத பாருங்கோ, பெருமாள் கடதேவசியா பாருங்கோ, எல்லா ஊர்லயும் தேவ பிரமாணம் சொல்ல எந்த ஊர்ல பெருமாள் எழுதினாலும் அனுபவிச்சு பாருங்கோ. பார்த்தா இதுவே வைகுண்டம், இதுவே திருப்பார் கடல். இந்த மாதிரி இடத்துல நம்ம சேவிக்கிறது தான் நமக்கு பாக்கியம், இந்த ஜென்மாவே நமக்கு இதான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். அதனால அவ்வளவு உசந்த பதவி கிடைக்கிறது, கிடைக்கணும்னாக்க இங்கே இருக்கு, பாதிவழியில இருக்கு. பிரம்மானுபவம் இருந்தாலும் பரிபூர்ண பிரம்மானுபவம் அது கிடைக்கிறதுன்றது அந்த எல்லா சங்கோஜமான கர்மசக்திகள் எல்லாம் போய் அசங்கோஜம் அசங்குச்சிதமான ஞானத்தோட எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்யாத்ம சுரூபத்தையும் திவ்யாத்ம குணங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு ஆனந்தப்படுறவே அதுதான் மோட்சம். ஆகவே இதான் சித்தாந்தம். கர்மாவை இங்கே படுகிறான், ஆனால் ஞானதன் கோயில் சக்தியை இங்கே விடுவதில்லை, இங்க விடுறதில்லை, அங்க போய் தான் விடவானவன். இங்க பிரஜானதான் அது இருக்கு. அது கூட இவன் விஷயம் இல்லாது, பகவானுடைய அனுகிரகம். பகவான் நிகரா தன்னுடைய நிகரத்தை விளக்கிக்கிறான். அப்படி விளக்கின்றான்னாக்க பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்காது. இன்னொன்னு, ஒரே ஒரு க்ஷணத்திலேயே எல்லாம் கிடைச்சு விட்டுனாக்கா அது நல்லா இருக்காது. படிப்படியா கிடைச்சா எவ்வளவு அழகா இருக்கும். இந்த சிந்துரியில சேவிச்சாலே நல்லா இருக்கே, அச்சுராத்திரியில போனாலே நல்லா இருக்கே, அங்க போனா எப்படி இருக்கும், அதுக்கு மேல போனா எப்படி இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எவ்வளவு அழகா இருக்கும், அந்த அழகை அனுபவிக்கிறோம். அதனால இதே மாதிரியாக வரதுன்றதுதான் இங்க சொல்ற சித்தாந்தம். ஆகவே இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது ரெண்டு மூணு விஷயங்கள். சோழ தேகத்தை விடுத்துதான் இவன் கர்மாவை விடுறான், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்ல. அப்படியானால் அவ்வளவு தூரம் ஏன் விளம்பரம் உண்டாச்சு, தாமதம் ஏன் அப்படின்னாக்கா ஞான சங்கோச சக்தி, கர்மாவனுடைய ஞான சங்கோச சக்தி இருக்கே அது அனுவர்த்திக்கிறது. அது பிரஜாநதிக்கு இருக்கு, அதுதான் பகவான் நிக்கிறான், அது பிரஜாநதியை தாண்டவரின் இருக்கு. அப்ப ஞான சங்கோசத்தை போயிடும், போயிடுத்துனாக்கா நேர பெருமாள் பெருமாளுடைய திருவடியில போய் சேர்ந்து புரிஞ்சுடுவான். அப்பதான் பூர்ணமான இதுவே ஆவிர்வாவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க சாட்சி முடிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்தை திருப்பி பாருங்கள். நிச்சேகம் கர்மணசியே தமாத்திரே விசிராமியே சசிய தாவத் திறமிதி வச்சோ நாத்தவத்வம் கத்வா சம்பத்தி சாவிர்பவனம் இது நம்போபரீதி தேயுக்தம் சியாத்தி சங்கோச மாத்திரூக்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.